نعم. وابن القيم رحمة الله عليه له كلام جميل في المراقبة dans son livre مدارج السالكين. Il a cité منزلة المراقبة. Ce livre, il cite رحمة الله عليه plusieurs points liés à قول الله عز وجل إياك نعبد وإياك نستعين. Et il cite des عبادات الإخلاص والصدق والتوبة. Et il a cité المراقبة. قال ومن منازل إياك نعبد وإياك نستعين. C'est une branche de l'ibada, al-muraqaba. قال الله تعالى وَعْلَمُوا أَنَّ اللَّهَ يَعْلَمُ مَا فِي أَنفُسِكُمْ فَاحْذَرُوهُ. Ce verset, il est jamil. وَعْلَمُوا أي sachez أَنَّ اللَّهَ يَعْلَمُ مَا فِي أَنفُسِكُمْ. C'est ça al-muraqaba. Et Allah, il sait ce qu'on pense, ce qu'on compte faire, ce qu'on a fait. Il sait tout, Azza wa Jal. قال سبحانه وتعالى pour te montrer là où il sait tout, ثم il te met en garde. فَاحْذَرُوهُ. Aïe, fais attention. Fais attention de quoi? Fais attention sur quoi tu vas mourir. Et là, si tu ne fais pas attention, Rabbama, tu te laisses aller. Et Iyadan Bilal, insan, il meurt à la ghayr l'islam, ou à la ghayr sunnah, ou à la shar. Fahdharou. Pourquoi? Il y aura des comptes, ça commencera fil qabr. Les questions. Thumma fil qabr. Imma châtiment, imma an-na'im. Récompense, délice. Thumma yawm al-qiyamah. فَحْذَرُوهُ يَوْمْ قِيَمَةِ. Tu ne sais pas, est-ce que tu vas prendre ton livre بِالْيَمِنْ أَوْ بِالْشِمَالِ. ثُمَّ فِي السِّرَاطِ فَحْذَرُوهُ. Al-muwaffaq, celui qui faisait des efforts, فَيَمُرْ كَالْبَرْقِ. Le barq, c'est l'éclair. بَعْدُهُمْ comme un clin d'œil, بَعْدُهُمْ comme le vent, بَعْدُهُمْ comme un cheval, بَعْدُهُمْ en courant, بَعْدُهُمْ en marchant, بَعْدُهُمْ en rampant. بَعْدُهُمْ عِيَادًا بِاللَّهِ ils tombent فِي النَّارِ. Les kuffar, ils sont فِي النَّارِ عِيَادًا بِاللَّهِ. وَعْلَمُوا أَنَّ اللَّهَ يَعْلَمُ مَا فِي أَنفُسِكُمْ فَاحْذَرُوهُ. وقال تعالى وَكَانَ اللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ رَقِيبًا. Allah, il sait tout. Toutes choses, Allah subhanahu wa ta'ala, il la voit, il l'entend et il connaît. قال وقال تعالى وَهُوَ مَعَكُمْ أَيْنَمَا كُنْتُمْ. Et on l'a cité ce verset. Sifatul ma'iyya. أن الله il est ma'ana où qu'on soit. T'es tout seul, t'es avec du monde. La journée, la nuit, t'es dans l'endroit reculé. Allah, il est ma'ak. Où que tu sois. Aïe, il te voit et il t'entend et ya'lam kulla shay. Qala, ya'lamu kha'inat al-a'yun wa ma tukhfi al-sudur. Ce verset, il l'a cité à l'imam ibn al-Qayyim. Il a ghayri dhalik min al-ayat. Qala al-muraqaba. Il explique l'an, c'est quoi al-muraqaba? Dawamu ilm al-abd. وتيقنه واطلاع الحق سبحانه وتعالى على ظاهره وباطنه. تأمل قوله دوام العبد. Vous connaissez le mot دائما. الدوام c'est toujours. أي العبد il est à la يقين. Il est à la علم أن الله سبحانه وتعالى il le voit toujours. Et il l'entend دائما. قال على ظاهره وباطنه. Que ce soit tes œuvres apparentes ou cachées. Enfin, celui qui parle sur les gens, maintenant, et ce frère ou cette sœur qui est critiquée alors qu'elle n'est pas présente, celui qui connaît l'ism al-raqib et connaît al-muraqaba, il doit faire attention. Allah, il entend et il voit. Et yawm al-qiyama, des comptes. فَلِهَذَا الْإِنسَانِ فِي الْحَقِيقَةِ. S'il se rappelle de هذا, même si l'insan n'est pas là, il se tait. Il dit astaghfirullah. Allah subhanahu wa ta'ala, il nous entend. قال فاستدامته لهذا العلم واليقين وهي المراقبة. C'est ça المراقبة. أي تعالى يقين أن الله يتفوى يتنطن. وهي ثمرة علمه بأن الله سبحانه رقيب عليه ناظر إليه ناظر إليه سامع لقوله. Le fruit de cette croyance, أي qu'Allah nous voit, Allah nous entend, Allah sait tout, c'est quoi le fruit? C'est المراقبة. Tu sauras que Allah il te voit et t'entend, fait tu feras attention. وَعْلَمُوا أَنَّ اللَّهَ يَعْلَمُ مَا فِي أَنفُسِكُمْ فَاحْذَرُوهُ. هذا كلام جميل للإمام ابن القيم رحمة الله عليه في مدارج السالكين.